ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಹರತಿರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣ ಹರತಿರ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶ ಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರು ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹವೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನಾಳ அருளி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹம்ச சந்தேச மகாகாவியத்தில் நாம் இன்று 10வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 10வது ஸ்லோகத்தில் சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்தை பார்த்து தென்திசை நோக்கி நீ சென்றால் உனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை நான் விவரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறார். ஏன்னா வியாக்கியான கர்த்தாக்கள் முதல்ல ஒரு அவதாரிக்கையே வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லும்பொழுது என்ன அவதாரிக்கை அப்படின்னா, கதே சதி மார்கே சந்தோஷா பவிஷ்யதி இத்யாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னே சொல்றான். கதே சதி மார்கே சந்தோஷா பவிஷ்யதி, நான் சொல்லக்கூடிய தென்திசை நோக்கி நீ நடந்தா நீ சென்றால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பல திவ்யதேசத்து எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டே செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்தானைர் திவ்யைர் உபசித குணாம் சந்தனாரண்ய ரம்யாம். அப்போ அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாக்கியமானது உனக்கு கிடைக்கிறது. அத 10வது ஸ்லோகத்தில் ரொம்ப விடாவரியாக சொல்றார். இந்த இடத்துல வாசாலானாம் இவ ஜடதியாம் சக்கவௌ தூரயாதே கைலாசாய த்வை கதவதி க்ஷீபிதாம் ஸ்ருதானாம் சம்மோதஸ்தே பதிபரிணமே சந்திரகைருஜிதானாம் மேகாபாயே விபண விபினசிகிலாம் வீக்ஷ்யவாசம் யமத்வம் வாசாலானாமிவ ஜடதியாம் சக்கவௌ தூரயாதே கைலாசாய த்வை கதவதி க்ஷீபதாம் ஆஸ்ரிதானாம் சம்மோதஸ்தே பதிபரிணமே சந்திரகைர் உஜ்ஜிதானாம் மேகாபாயே விபினசிகினாம் விபினசிகினாம் வீக்ஷ்யவாசம் யமத்வம். ஸ்லோகத்தில் சொல்றார், பிரயாணத்திற்காக அந்த ஹம்சமானது கிளம்ப வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுறது. அது தயாரா இருக்கு. தயாரா இருக்கும்போது சில விஷயங்கள் சொல்வா இல்லையா, அதற்கு ஊக்கத்தை அளிப்பதாக சில விஷயங்களானது சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானால. ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரயாணோ உபக்ரமே ஹர்ஷா மார்க்கே சர்வத்ர சௌக்கியதா மனப்பிரசாதா பிரதமம் பிரஸ்தானே சித்தி காரணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பிரயாணத்துக்கு புறப்படக்கூடிய அந்த சமயத்தில் உத்வேகம் இருக்கணும். ஒரு உத்வேகத்தோட எப்பா எப்படி கிளம்ப போறோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் பிரயாணம் சௌக்கியமா இருக்காது. நாம பிரயாணப்படுறோம், பிரயாணத்திற்காக புறப்படுகிறோம் அப்படின்னால் ஒரு இடத்திற்கு புறப்படும் போது மனசுல உத்வேகம் இருக்கணும். அந்த உத்வேகம் தான் மார்க்கத்தில் போகும்பொழுது நமக்கு சுகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி மனப்பிரசாத பிரதமம், மனசுல சந்தோஷம் ஏற்பட்டால்தான் நாம் செல்லக்கூடிய காரியத்தினுடைய சித்தியானது பலனை நம்மால் அடைய முடியும். இது ஒரு பிராச்சீன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு தகுந்தா போல ஹம்சமானது தென்னிலங்கை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறது. தென்னிலங்கை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஹம்சத்தை பார்த்து அதற்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கிறா போல சில விஷயங்களை சக்கரவர்த்தி திருமகன் சாதிக்கின்றார். சத்கவௌ தூரயாதே அப்படின்னு சொன்னார். அதாவது அறிவும் சீலமும் இருக்கக்கூடிய ஒரு புலவன் தூரயாத்தே வெகு தூரத்திற்கு சென்று கொண்டிருந்த கூடிய ஒரு சமயத்தில் அற்புதமான ஒரு திருஷ்டாந்தம் இது. சுவாமி தேசிகன் இங்க ஒரு திருஷ்டாந்தத்தையே காட்டுறார். ஒரு கதையை எடுத்து சொல்லி அந்த கதையின் மூலமாக ஹம்சத்திற்கு சில விஷயங்களை விளங்க செய்கிறான் சக்கரவர்த்தி திருமகன். அதனால ஒரு கவி உத்தமமான காவியத்தை இயற்றக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு கவி. அந்த கவி என்ன பண்றா, வெகு தூரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றான் தூரயாத்தே. அப்ப என்ன ஆகும், க்ஷீபதாம் ஆசிரிதானாம் வாசாலானாம் விபினசிகாம் மேகாபாயே சந்திரகைஹி உஜ்ஜிதானாம் ஜடதியாம் வாசம்யத்வம் வீக்ஷிய. இந்த கவி பார்க்கிறான், அந்த ஒரு இடத்துக்கு போறான். போகும்போது அங்க இருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கு, இவனோ உத்தமமான கவி, நல்ல காவியங்களை இயற்றுவதற்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய உத்தமமான கவி இவன். ஆனால் அவன் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, மதமேறிய ஒரு தன்மை, அகங்காரம் பிடித்த ஒரு தன்மையுடையவர்கள். ஆசிரித்தானம் அதாவது க்ஷீபதாம் ஆசிரித்தானம், மதமேறிய ஒரு தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் வாசாலானாம் விபின சிகாம், அதாவது மற்றவர்களை பழிக்கக்கூடிய பேச்சை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். விபின சிகாம், விபின சிகினாம், விபின சிகினாம்னா காட்டு தீய போன்றவர்கள். வார்த்தைகள் என்ன வரும்னு தெரியாது, கடகட கடகடன்னு வந்து கொட்டும். இதை பேசலாமா பேசக்கூடாதா, அடுத்தவர்கள் மனது புண்படுமே, அதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது. இது எதுவுமே தெரியாது. அப்ப விபின சிகாம் விபின சிக்கினம் காட்டுத்தீய போல வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்கள். மேகாபாயே அதாவது நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அந்த ஊரை விட்டு விலகி இருக்கிறார்கள். எப்படி மேகமானது விலகினால் சூரியனானது சுட்டெரிக்குமோ அப்படி விலகி இருக்கிறார்கள். சந்திரகைஹி, இப்போ சந்திரகைஹி ஒரு தங்கத்தினால ஆன அணி, அணிகலன்கள், பொன்னாடை, இது மாதிரியான வெகுமதிகள், வெகுமதினா பரிசுகள், உஜ்ஜிதானம், இது மாதிரியெல்லாம் அங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு மத்தியில எதையுமே எதிர்பார்க்க முடியாது. ஜடதியாம் அறிவற்ற மனதை உடையவர்கள், அச்சேதனத்திற்கு என்ன புத்தி இருக்குமோ அது போல புத்தியை உடையவர்கள் இவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள். வாசம்யத்வம் இவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு, வீக்ஷிய அதாவது மௌனத்தை வீக்ஷ, அந்த நேர்ல பார்த்த அந்த புலவன் இருக்கான. அப்போ யோசித்து பார்க்கிறான், இப்போ எப்படி அறிவார்ந்தவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படிப்பட்ட ஒரு தன்மையை நாம் அடைந்திருக்க முடியும்? இப்ப அப்படி இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. எப்பவுமே பண்டிதாளுக்கு எதிர இருக்கக்கூடியவர்கள் மௌனமாக இருப்பார்கள். ஏன்னா பர்த்ருஹரிய சொல்றாங்க, விபீஷணம் விபூஷணம் மௌனம் அபண்டிதானாம் அப்படின்னு பர்த்ருஹரி சொல்றார். அபண்டிதன் வாய மூடிக்கொண்டு மௌனமாக இருப்பான் வித்வான்களுக்கு எதிர. அப்போ அந்த அபண்டிதன் வித்வான்களுக்கு முன்னாடி இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால் வாயாடிக்கொண்டே இருப்பார்கள். அது எங்க போனாலும் சரி, கொழுப்படைந்தவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், தைரியம் வந்துடும் அவளுக்கு. ஆனா வித்வான்களுக்கு முன்னாடி பேச முடியாது, அப்ப மௌனமா இருக்கிறது தான் அவளுக்கு உச்சித்தம். வித்வான்கள் இல்லாத காலங்கள்ல இஷ்டத்துக்கு பேசிட்டே தான் இருப்பாங்க. அவ என்ன பேசுறா என்ன பண்றான்றது அவளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார், உனக்கு அப்படிப்பட்ட தன்மை வராது. ஏன்னா பட்சிகள்ல சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் நீ. மழைக்காலத்துல கைலாச பர்வத்தில மானச பொய்கைக்கு பக்கத்துல நீ போன உடனே மயில்கள் இருக்கும் இல்லையா, இப்ப அம்சங்கள் மழைக்காலம் வந்த உடனே மானசரோவருக்கு போயிடும். இது காளிதாசனே சொல்றான். ஏன்னா அங்க கலக்கமா இருக்கக்கூடிய தண்ணீரை விரும்பாது, அது சுத்தமான தண்ணியை தான் அது விரும்பும் ஹம்சம் எப்பவுமே. அதனால மானசரோவருக்கு போயிடும் அப்படின்னு காளிதாசன் விவரிச்சே சொல்றாரு. கைலாச பருவத்தே ரமா, கைலாச பருவத்தே ராம மனசா நிர்மிதம் சரஹா பிரம்மணா நரசார்தூல தேனேதம் மானசம் சரஹா அப்படின்னு மானசரோவர் எப்படி வந்ததுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்ற. பிரம்மாவினுடைய மனசினால உண்டு பண்ணப்பட்ட கைலாசத்தில் இருக்கக்கூடிய மானச பொய்கையினுடைய தீர்த்தம் கலங்காமல் எப்பவுமே சுத்தமா இருக்கும், அதுதான் மானசரோவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட மானசரோவர்ல தீர்த்தமாடக்கூடிய ஒரு பாக்கியம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தென்னகத்தில் இருக்கக்கூடிய நதிகள்ல தீர்த்தமாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் யாரு கிடைக்கும்? இந்த வழியில நீ போறன்னா ஹம்சமாக இருக்கக்கூடிய உனக்கு கிடைக்கும். நீ போகலாம், அப்படி அந்த மாதிரி போகலாம். அந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் கிடைக்கும் உனக்கு, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படும். அந்த உத்தமமான கவி போய் சில கஷ்டத்தை அனுபவித்தா பாருங்கள், அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமை உனக்கு வராது. அங்க அந்த மாதிரியான நிலைமை உனக்கு வராது. உனக்கு எப்படிப்பட்ட நிலைமை வருது? உத்தமமான தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைக்கும், புண்ணிய நதிகளுடைய ஸ்நானமானது உனக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த திருஷ்டாங்க சக்கவோ தூரையாதே அப்படின்னு சொன்னான். இப்போ இதுல சொல்லும்பொழுது, இப்போ நீ இருக்கும்போது நீ ஒருவேளை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனா, உத்தமமான பட்சி ஜாத்தியை சேர்ந்தவனான நீ இருக்கும்போது மற்ற பட்சிகள் பேசவே பேசாது, விபூஷணம் மௌனம் அப்பண்டிதானாம் வாயமூடின்னு இருக்கும். நீ என்ன சொல்றியோ அதான், அதனால நீ அதை பத்தி பேசவே வேண்டாம், அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். மற்ற பட்சிகள்லாம் இருந்தா நான் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் நீ நினைக்க வேண்டாம். ஏன்னா உனக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்கியமானது கிடைக்கிறபடினால, பட்சிகள்ல சிறந்தவனாக இருக்கிறபடினால. இப்போ கவி பட்சத்துல ஒரு அர்த்தம் சொன்னார், வாசாலானாம் க்ஷீபதாம் ஆசிரித்தானாம் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்லும்போது ஹம்சத்துடைய பட்சத்துல சொல்லப்படுறார். இந்த இடத்துல ஹம்சத்துடைய பட்சத்துல கவி ஸ்தானத்துல ஹம்சம், மயில்களுடைய ஸ்தானத்துல அதாவது மற்றவர்கள் அதாவது துர்மதி படைத்தவர்களுடைய ஸ்தானத்துல மயில்கள், விகாரமாக சப்திக்கக்கூடிய மயில்கள், மேகாபாயே மேகங்கள் நீங்கி போய் கோடை காலம் வந்ததுன்னா சூரியன் சுட்டரிக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, மழைக்காலம் சரத்காலத்துல இல்லையா, அதாவது அந்த மாதிரியான இல்லை. சக்கவிகள்னால வரவுனால மற்றவர்கள் எப்படி வாய மூடிக்கொண்டு இருப்பார்களோ அப்படி உன்னுடைய வரவுனால மற்றவர்கள் வாய் மூடிக்கொள்வார்கள். உன்னுடைய வரவை பார்த்த உடனே காட்டு மயில்கள் அமைதியா போயிடும். காளிதாசன் கூட சொல்றான், உத்யான லதா வனலதாபிஹி அப்படின்னு சொல்றான் ஒரு இடத்துல கவிஞர் சகுந்தலையை பத்தி பேசும்போது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மயில்கள் தங்களுடைய தோகைகளை விரிப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட உன் வருகையை கண்டு அஞ்சி அதனுடைய சேஷ்டித்தங்கள் எதையுமே செய்யாமல் இருக்கும். வீரய தே பதி சம்மோதகா பட்டிக அப்படின்னு நீ செல்லக்கூடிய வழியில மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஒரு அரசனிடத்துல வேலை செய்யக்கூடிய பிரித்தியால் அதாவது ராஜபுருஷர்கள் எப்படி ராஜாவை கண்டு அமைதியாக இருப்பார்களோ அப்படி மற்றவர்கள் எல்லோரும் உனக்கு முன் அமைதியாக இருப்பார்கள். நீதான் பட்சிகள்லாம் ராஜா, நீ கவலையே படாத, நீ நல்லா இந்த திக்கு நோக்கி போலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் எம்பெருமான் திருவுள்ளத்தை இந்த இடத்துல காட்டுறார். இதுல ஆச்சாரியன் பரமா ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, சுவாபதேசார்த்தம். அதுல பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஆச்சாரியனை இந்த பூலோகத்திலே அவதரிக்க வைக்கிறார். எதற்காக? நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிப்பதற்காக. அப்படி ஆச்சாரியன் செல்கின்றார். சென்ற இடத்தெல்லாம் சத்சம்பிரதாய பிரவர்த்தனமானது பண்ணின்றிருக்கார். அப்போ இந்த அம்சஸ்தானத்தில் ஆச்சாரியன், இப்ப அம்சஸ்தானத்தில் ஆச்சாரியன் வச்சு பார்க்கும் பொழுது ஆச்சாரியன் பல இடங்களுக்கு செல்கின்றார். ஆச்சாரியனுடைய சத்சந்தான பிரசூத்த சதாச்சாரியன் இஷ்டம் சொன்னா போல ஆச்சாரியனுடைய பெருமைகளை கேட்டு கண்டு அவர் செல்லக்கூடிய திசைகள்ல பிற மதத்தினர் இவர்களை இவரை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இவருடைய பாண்டித்யத்தை பார்த்து, ஏன்னா பிரம்மஜானியாக இருக்கக்கூடியவர், கவியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா இவர் தான் சுவாமி தேசிகனே சொல்றாரு, கர்க்கேஷு கர்க்கசதியாக பயமேவ நான்யாக, காவியேஷு கோமலதியாக தியாக வயமேவ நான்யாக அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தர்க்கம் முதலான சாஸ்திரங்கள்ல பாண்டித்யம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள், அதே மாதிரி சாகித்ய கவிகளாகவும் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து சிறந்த ஞானமும் அனுஷ்டானமும் வைராக்கியமும் இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்களை பார்த்து மற்றவர்கள் மௌனமாக இருப்பதே அவர்களுக்கு விபூஷணம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அமைதியாக நிற்கிறார்கள் அப்படின்னும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது சுவாபதேசமாக ஒரு அர்த்தம். ஜடதியாம் சர்க்கவு தூரயாத்தே கைலாசாயத்வை கதவதி க்ஷீமதாமாஸ்ரிதானாம் சம்மோதஸ்தே பதி பரிணமேத் சந்திரகைருஜிதானாம் மேகாபாயே விபினசிகினாம் வீக்ஷ்யவாசம் யமத்வம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணதாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.